ஆஜ்யாம் சுதிஸ்மதிமயம் அவதாரயாமே என்று சுதிஸ்மதி ரூபங்களாக பாதிரியை சாதித்தார். அப்போ சுதிஸ்மதிகளாக அதான் பிரமாணங்கள் நமக்கு எம்பெருமான் எடுத்து காட்டுறது இது சுதிஸ்மதிகள். ஆக பிரமாண ரூபமாக நீ இருக்கிறாய் என்று பாதுகாதேவியை சோன ஸ்லோகத்தில் சாதித்தார். இப்பொழுது பிரமாணத்தினால் அறியப்படுகின்ற பிரமேயமாறு திவ்ய தம்பதிகள், அந்த பிரமேயமான திவ்ய தம்பதிகளாக நீ இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். விஸ்வோபகாரம் அதிகரித்து விஹார காலே அந்யோன்யதப்ரதுமமே வபரிஸ்புரந்தியோஹோவம். எங்கேயாவது தேவாசுர யுத்தமோ இல்ல ராவண வதமோ இந்த மாதிரி காரியங்கள் வருகின்ற காலத்துல பெருமாளை என்ன பண்றது, பாதுகாதேவி அழைச்சிட்டு போறது முன்னாடி நெடுக அழைச்சிட்டு போய் அங்கங்க அசுர சம்ஹாரம் இதர மாதிரி விரோதிகளை சம்ஹாரம் பண்ண சொல்லி சத்துக்களை சரணாதாரெல்லாம் காப்பாத்துறது பாதுகாதேவி அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ வெளியில அழைச்சிட்டு போக வச்ச பெருமாள் ரெண்டு திருவள்ளியும் ரெண்டு பாதையும் சாத்திட்டு இருக்காரு. இப்போ வலதுகால முன்னாடி வச்சு நடக்கச்ச வலது பாதைகள் முன்னாடி போறது, அப்புறம் இடது கால திருப்பி இடது திருவடியை வைக்கிற காலத்துல இடது திருவடியை முன்னாடி போறது. ஆக பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ரெண்டு பாதைகளும் என்ன பண்றதுன்னா போட்டி போட்டு கொண்டு நான் தான் போவேன் முன்னாடினு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போட்டி போட்டு முன்னாடி போறது ஒன்று சொல்ல முடியாத இருக்கு. நான் முன்னாடி போய் அந்த அசுர சம்மாரத்துக்கு எல்லாம் நான் கழிச்சு போய் சம்மாரம் பண்ண முடியாது நான் பண்ணுவேன் அப்படின்னு வலுதிருடைய கிளம்பினாக்க உடனே இடவிருடைய என்ன பண்றது, நான் தான் போய் அது அசுர சம்மாரத்தை பண்ணி வச்சு பக்தர்களை காப்பாற்றுவேன் என்று பக்தர்களை காப்பாற்றுற விஷயத்துல ரெண்டும் போட்டி போட்டு போறதோ அப்படின்னு எம்பெருமானுடைய நடைய ஒரு நடவு சின்ன ஒரு நடை வைக்கிறத அழகாக வர்ணித்து அது திடீர்ந்த பாதுகாப்பு தேவிகள் ரெண்டும் போட்டி போட்டு உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உலகத்தை காப்பாத்துறதுன்னா இது மாதிரி யாரு காப்பாத்தலாம், அதாவது உவமையா சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்டவனாக்கே அதுக்கு திவ்ய தம்பதிகளை தான் உபானமா சொல்லணும். திவ்ய தம்பதிகள் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா பெருமாளும் பாட்டியும் இருக்கான் தெரியும் திவ்யம் தேவனம் திவ்யம் தேவர்களாலே எப்பொழுதும் சேவிக்கப்படுகின்ற எம்பெருமானுடைய ரிட்டையர், அதாவது பிராட்டியும் பெருமாளுமாக திவ்ய தம்பதிகளாக மிசனம் தெரிஞ்சா இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றா போட்டி போட்டு எல்லாரையும் காப்பாத்துறா பக்தர்களெல்லாம். அதாவது ராமன் அவதாரம் எடுத்தா உடனே சீதையாக அவதாரம் பண்றாள் அவள், உடனே இருக்க கண்ணன் அவதாரம் எடுத்தா ருக்மிணியா அவதாரம் பண்றாள், ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணியை கிருஷ்ணஜென்மணி என்று ஒவ்வொரு அவதாரங்களையும் ஒவ்வொரு நிமிஷம் பிராட்டி அவதரித்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக போறான். ஆனா ஒவ்வொரு அவதாரத்தையும் பிராட்டி அவதரிக்கிறது பார்த்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுவானாக்க, நான் தான் பக்தர்களை காப்பாற்றுவேன் பிராட்டி முன்னாடி போறது மாதிரியும் பெருமாள் நான் காப்பாற்ற போறேன் பெருமாள் அவர்கள் அவதரிக்கிறது மாதிரியும் ஆனா பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்களை காப்பாற்றுவது போல அது இருக்கு. ஆக எப்படி திவ்ய தம்பதிகள் பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டு கொண்டு பக்தர்களை சத்துக்களை காப்பாற்றுகின்றார்களோ அது போல பாதுகாதேவியும் போட்டி போட்டுக்கொண்டு உலகத்தை காப்பாற்றுகின்றன. அதனால பாதுகாதேவிக்கு உவமையா சொல்றதா இருந்தா யாரை சொல்லணும் அப்படின்னா திவ்ய தம்பதிகளை தான் சொல்லணும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி பரமஸ்ய பும்சஹ திசாசிதவதி மணிபாதிகே த்வம் எத்தனைவ தரிசெய்தி தேவி சஹஸ்ரபாத்வம் தத்ராபி நூனமசி தரிசித தாவதாத்மா. ஸ்லோகம் 774. பாவேவ யத்ர சரணௌ பரமஸ்ய பும்சஹ திசாசிதவதி மணிபாதிகே த்வம் எத்தனைவ தரிசெய்தி தேவி சஹஸ்ரபாத்வம் தத்ராபி நூனமசி தரிசித தாவதாத்மா. பாதுகாதேவி நீ பிராட்டிகள் மாதிரி எப்போதும் கூடவே இருக்கேன், முன்னாடி போய் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றையே. அப்ப பெருமாள் பர பர வியூக விபவ ஹார்த அர்ச்சாண்டி சொல்லக்கூடிய அவதாரங்கள்ல ரெண்டு திருக்காதவரோட இருந்திருக்கார். ஆக ரெண்டு திருவடிகள்ல ரெண்டு பாதிக்கையா நீ இருந்துட்டு இருக்க. விராட்சுரம் ஒழுப்பரசல் சமய பெருமாள் பெரிய ஒரு உதவி பல திருவடிகள் இருக்கும், அப்ப பல திருடிகளாக இருக்கியா, இருக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கிறார். பாவேவ சரணோ பரமஸ்ய பும்சாம் சத்ரஜிதா சிதவதி மணிபாதிகேத்வம். மணிபாதிகே தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானா, பரமஸ்ய பும்சகா பாவேவ சரணோ, என்ன பரமபுருஷன் எப்பெருமான் இருக்கேன், என்ன பரவியோக யுகமாக இருந்தா வச்சா அவதாரங்கள்ல ரெண்டு திருடிகளோடுதான் எம்பெருமான் இருந்திருக்கான் இல்லையா. அப்பொழுது சத்ரஜிதா சிதவதி, அப்ப நீயும் ரெண்டு திருவடிக்கு ரெண்டு பேரா இருக்க. அதே சமயத்துல எத்தனையோ தரிசதி தேவி சகஸ்திரபாத்வம், எம்பெருமான் சில சமயத்துல சகஸ்திரபாத்தா இருப்பான், சகஸ்திரபாத் சகஸ்திரபாத் அப்படின்னு சொல்லி புருஷ சூக்தம் அவன் ஆயிரம் திருக்கண்களோட ஆயிரம் திருடிகளோட இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஆயிரம் திருடிகளோட இருந்தான்னாக்க அப்ப நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, சத்ராபி நூனமசி தரிசித ராவத ஆத்மாம், பெருமாள் எத்தனை திருவிழா சேவை சாய்க்கிறானோ நீ அத்தனை உன் சரீரத்தை உன் திருமையை நீங்க ஆயிரமாக ஆக்கி கொண்டு அத்தனை திருவடியிலையும் நீ பெருப்ப. ஆக இப்போ ரெண்டு திருவிழியோட இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற, இரண்டு ரூபமா எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபாய் ரெண்டு பாதிக்கையா இருந்துட்டு இருக்கேன், ஆயிரம் திருவக்கெண்டுக்காரர்கள் இருந்தானே அகில், அப்போ நீயும் ஆயிரமாக நானும் ஆயிரமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எங்கேன்னு கேட்டா, இப்போ அர்ஜுனுக்கு விஸ்வரூபத்திற்காக பெருமாள் திவ்யன்றது ஆமித்தே ஏற்று பஷ்டிமே யோகமா இஸ்வரம். அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வரத்தை பாரு, எப்பேற்படுது உனக்கு அதை பார்க்கறதுக்கு இந்த கண்ணால பார்க்க முடியாது, உனக்கு திவ்ய ஜெக்ஸ் தரேன் அதை வச்சுட்டு நீ பாரு என்று திவ்ய ஜெக்ஸ கொடுத்தார். கொடுத்த உடனே பெருமாள் விஸ்வரூபத்தில் எப்படி சேவை சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, அநேக பக்த நயனம் அநேக அத்புத தரிசனம் அநேக தேவி ஆபரணம் திவ்யானேகோத்யதாயுதம், அநேக திருமுகங்கள் அநேக கண்கள் அப்புறம் அநேகமான ஆயுதங்கள் இப்படியா இருக்கான்னு சுலோகத்தை சொல்றது. ஆனா திருவடி எங்க இருக்கு, திருவடி ஆயுதம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்குன்னு கேட்டோம்னா, அர்ஜுனன் அந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சேவிச்சானோ இல்லையா, சேவிச்சுட்டு அர்ஜுனன் சேர்க்கிறான். அப்ப நேசத்தை என்ன பண்றான், ரூபம் மகத்தே பகுவக்ர நேத்திரம் மகாபாகோ பகுபாகூருபாலம் பகூதரம் பகுதம் சாகராலம் விஸ்வாலோகாக பிரியசிதாஸ்தாகம், உன்னை பார்த்து உலகங்கள்தான் நடிகிட்டு நானும் நடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏண்டா அப்படின்னு கேட்டார், ரூபம் மகத்தே உன்னுடைய ரூபம் பெரிய ஒரு வந்து நிறுத்த பகுபக்ர நேத்திரம், எப்பா எத்தனை கணக்கு திருமுகங்கள் எத்தனை கண்கள் கணக்கே இல்லை, மகாபாகோ பகுபாகு ஒரு பாதம் என்பருமானே பகுபாகு ஊரு பாதம், பல சேர்க்கைகள் அதே மாதிரி பல தொடைகள் பல திருவடிகள் பகுதரம் பல வயிறுகள் பகுதமுற்ற ஆகராளம் அப்புறம் பல பற்கள் இப்படியான பல் பல எல்லாம் பலவராக ஆக்கிக்கொண்டு நீ ஆயிரக்கணக்கான திருவடிகளோட இரண்டாயிரம் கணக்கான கண்களோட இப்படி எல்லாம் நீ சேவை சாதிச்சிருக்க சரிங்களா, அப்படி எல்லாம் சேவை சாதிக்கிற காலத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொல்றேன், எத்தனையோ தரிசிதி தேவி சகஸ்திரபாத்வம், எப்ப எம்பெருமான் ஆயிரம் திருவடிகளோட நான் சேவை சாதிக்கிறானோ அப்ப என்ன பண்றேன் நீ, தத்ராபினோ நமதி தேசிதாவது ஆத்மானம், நீ அத்தனை திறமையை நீ எடுத்துக்கிண்டு ஆயிரம் திறமையை நீ எடுத்துக்கிட்டு பாதுகா செய்யானவர் ஆயிரம் திருவடிக்கும் பாதுகையா வந்து சேவைதாயிக்கா. அதே மாதிரி எம்பெருமான் உலகத்தான் அவன்தான் பெரிய வழியா எடுத்துக்கிட்டான் இந்த திருவிழா அவதாரத்துல, அப்போ திருவடி ரொம்ப பெருசா போச்சு, அப்ப நீயும் ரெண்டு திருவடிக்கும் பெரிய பாதிகையாக இருந்து சேவைதாயிக்கே இப்போ. அதனால பெருமாள் எப்படி எப்படி இருக்காரோ இந்த சமயத்துல எத்தனை திருவடியோட இருக்காரோ எவ்வளவு பெருசா இருக்காரோ எவ்வளவு சின்னதா இருக்காரோ அதற்கு தகுந்தபடியாக நீ சேவை சாதிக்கிறாய், அடுத்த ஏற்பட்ட உடனே நான் சேவிக்கிறேன் சாதிக்கிறார் சுவாமி ஜெயிக்கேன் என்று ஸ்லோகத்துல. பரியாயத்தோ விதிவசாது மணிபாதரட்சே பூர்வாபரத்தினயமும் விதிவர்த்தயந்தும் மன்யே யுவாம் மகதி விஷுவதே ஸ்புரஞ்சும் சந்தியே சமர்த்த ஜெகதாம் அதிவந்த நீயே. ஸ்லோகம் 765. பரியாயதோ விதிவசாது மணிபாதரட்சே பூர்வாபரத்வநியமம் விதிவர்த்தயந்தௌம் மன்யே யுவாம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரஞ்சௌம் சந்தியே சமஸ்த ஜெகதாம் அபிவந்தனீயே. இந்த ஸ்லோகத்துல நீ ரெட்டை எழுதி பாதுக, அதாவது ரெண்டா இருக்கிறத ஓமா சொல்லிட்டு வந்து இருக்காரு. அப்பப்போ அப்போ சுதி சுதி போல இருக்குன்னு சொன்னா, எம்பெருமானுடைய திவ்ய தம்பதியர் போல இருக்குன்னு சொன்னார் அடுத்த சுலோகத்துல. இந்த சுலோகத்துல சந்தியாகாலம் மாதிரி இருக்கே, நீ சந்தியை பெறப்பட்டது பிராத சந்தியே சாயம் சந்தியே என்று இருவகைப்பட்டது சந்தியை, அது ரெட்டையா எப்படி இருக்கும் அதே மாதிரி நீயும் இருக்கே அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டாக்க, பரியாயதோ கெதிவசாது மணிபாதரட்சம் பூர்வாபரத்யமம் கெதிவர்த்தனந்தியோ. இது ஒரு குணம் இருக்கு பாதுகிட்டார். என்ன அப்படின்னு கேட்டோன்னா, பெருமாள் முதல் திருவடியை வச்சு முதல்ல எந்த திருவடியை முன்னாடி வைக்கிறாரோ அது முன்னாடி இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்தது வைக்கிறத பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் நடந்துட்டே பெருமாள் எழுதி இருந்தாருனாக்க, எது முன்னாடி எது பின்னாடினு சொல்ல முடியாது. இது முன்னாடி வைக்கிட்டு இடது கால திருவடியும் பின்னாடி ஆகும். அப்புறம் அதே முன் திருவடியை வலது கால திருவடி வைக்கிற காலத்துல இது பின்னாடியா போடும். சரி, இது வைக்கிற காலத்துல இது பின்னாடியா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வலது திருவடியை வச்சு வலது பின்னாடி ஆகும். அதனால எது முன்னாடி எது பின்னாடி என்கிற கிரமம் இந்த பாலிகளுக்கு கிடையாது. அதே மாதிரி மண்யே யுவம் மகளி விஷ்ணுபதே ஸ்புரந்தியவும், ரெண்டு பேரும் பெருமாள் வெளியில் ஆகாச மார்க்கத்தில் எழுந்தாருனாக்க, அப்போ விஷ்ணுபதே அப்படி எம்பெருமானுடைய திருவடியில் நீங்கள் ரெண்டு பேரும் தயாராக இருக்க, அதனால எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியில் நீங்கள் இருந்துருக்க அப்படின்னு ஒரு ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் சந்தியே சமஸ்தான் அழிவந்தனியே, எல்லாரும் உங்களை அழிவந்தனியை கொண்டாடத்தர்களா இருக்க, நீங்க எல்லாரும் உங்களை வந்து சேவிக்கிறான். ஆனா பாதிரி கிட்ட எது முன் எது பின் அப்படிங்கிற பின்னாடி பின்னாடிங்கிற வியவஸ்தை கிடையாது. அதே மாதிரி எப்போதும் பெரும்பாலோட விஷ்ணுபதத்துல எப்போது நீங்க இருக்குக, அதாவது பெருமாசூரிய இருக்குக, அதுக்கப்புறம் எல்லாராலையும் சேவிக்கப்படுகிறது. இந்த மூணு குணமும் சந்தியைக்கு இருக்கிறதுனால சந்தியை போல நீங்க இருக்கிறீர்கள் அப்படின்னா, சந்தியை எப்படி அப்படின்னா, சந்தியில நம்ம சொல்றோம் காலம்பரை பண்ணச்ச பிராத சந்தியங்கிறோம், அப்புறம் சாயங்காலம் நடத்தினாலும் சாயம் சந்தியன்னு சொல்றோம். அதே சாயம் சந்தியாவதனம் இருக்கேன், மத்த நாள் பண்ண போகிற பிராத சந்தியாவதனத்துக்கு முன்னாடி வந்துருந்தா இல்லையா சாயம் சந்தியாவதனம், அதனால சாயம் சந்தியாவதனமே முன்னாடியாக வந்து வந்துடும். ஆக எது முன்னாடி எது பின்னாடி சந்தியில பிராத சந்தியில என்ன சாயம் சந்தியிலே சொல்ல முடியாது. ஒரு சமயம் இது முன்னாடி இருக்கும், இன்னொரு சமயம் இது பின்னாடியும் ஆகும். அதனால அதே மாதிரி பாதுகையும் ஒரு சமயம் முன்னாடி போகும், ஒரு சமயம் பின்னாடி வரும். அதனால எது முன்னாடி இது பின்னாடிங்கிற வியவஸ்தை இந்த சந்தியா காலத்தும் கிடையாது, பாதுகைக்கும் கிடையாது. மண்ணே யுவம் மகதி விஷ்ணுபதே ஸ்வரந்தோம், இந்த ரெண்டு சந்தியங்கள் இருக்கேன், ராத சந்தியை சாய சந்தியங்கிறது, இது ரெண்டும் விஷ்ணுபதே புரட்சி. விஷ்ணுபதம்னா ஆகாசம், தெரிஞ்சா ஆகாசத்தை வச்சிருந்து வர சூரியோஜன காலம்பரம் ஆச்சுன்னா அப்ப ஆகாசத்துல இருக்க முடியாத பாகத்தை வச்சிருந்து பிராத சந்தியா காலம் சொல்றோம், தெரிஞ்சா அஸ்தமிக்கிற காலத்துல சாயம் சந்தியா காலம் சொல்றோம். அதனால ரெண்டும் பிராத சந்தியா காலம் சாயம் சந்தியா காலம் ரெண்டும் எதுல இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு பேரு. இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, விஷ்ணுபதே ஸ்புரஞ்சோ, எம்பெருமானுடைய திருவடி இருந்துருக்கு. விஷ்ணுபதம்னா விஷ்ணுவனுடைய பதம் திருவடின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணிட்டு போனாக்க, எம்பெருமானுடைய திருவடியில இருக்கு. ஆக ரெண்டு பேரும் விஷ்ணுபதத்துல பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான தர்மம் இருக்கு. மண்யேவம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரஞ்சோம் சந்தியே சமஸ்த ஜெகதாம் அபிவந்தனியே. சந்தியா காலத்துல எல்லாரும் சந்தியாவதனம் பண்ணி உபசாரம் பண்ணி எல்லாரும் சேவிக்கிறான் இல்லையா, அதே மாதிரி பாதுகாதேவியும் எல்லாரும் சேவிக்கிறான். அதனால உலக நாள் எல்லாராலையும் சேவிக்கப்படக்கூடிய தன்மை பாதுகைக்கு சந்தியா காலத்துக்கும் இருக்கு. அதே விஷ்ணுபாதத்தினுடைய சம்பந்தம் பாதுகைக்கும் இருக்கு, சந்தியா காலத்துக்கும் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மின் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில ரெண்டும் இதுவும் முன்னாடி ஆகும் அதுவும் பின்னாடி ஆகும்ங்கிற அந்த முன்னாடி பின்னாடிங்கிற கிரமம் இல்லாமல் சந்தியா காலம் இருக்கு, பாதுகையும் இருக்கு. அதனால இந்த மூன்று குணங்களுடைய பாதுகைகளுக்கு மூன்று குணமுடைய அந்த சந்தியா காலங்கள் இருக்கோ அதுகள் உவமையா சொல்லலாம். ஆக பிராத சந்தியை சாயம் சந்தியன்னு சொல்ல ரெட்டையே ரெண்டு திருவடிகளுக்கு உவமையா சொல்லலாம் என்று சாதிக்கிறார் இந்த சுலோகத்துல சுவாமி நேசிகம். அஷ்டாந்த சஞ்சனையோர் நிஜ சம்பிரயோகாது அம்ராணதாம் தன்ன பங்கையோர் திசஞ்சௌ மன்யே யுவாம் ரகுபதேஹ மணிபாதரட்சே வித்யே பலாம் அதிபலாஞ்ச சிந்தயாமி. அஸ்ராந்த ஸ்லோகம் 776. அஸ்ராந்த சஞ்சரணையோ நிஜசம்பிரயோகாது அம்ளானதாம் சரணபங்கஜயோ நிசஞ்சௌ மான்யே யுவாம் ரகுபதேஹே மணிபாதரட்சே வித்யே பலாம் அதிபலாஞ்ச சிந்தயாமி. இந்த ஸ்லோகத்தில் சிம்பெருமான் பலா அதிபலா என்ற மந்திரத்தை ராமன் சொல்கின்றதாக சொல்றோம். விஸ்வம்சர உபதேசம் பண்ணது அந்த பலா அதிபலா மந்திரம் போல அது ரெண்டும் ரெட்ட மந்திரம். அது எப்படி ரெட்டைகளோ அது மாதிரி பாதுகாதேவி நீங்கள் பலா அதிபலை போல இருக்கிறீர்கள் என்று உபமானமாக சாதிக்கிறார் இந்த சுலோகத்தில். அது எப்படின்னு பார்ப்போம். அஸ்ராந்த சஞ்சரணையோகோ நிஜசம்பிரயோகாது அம்ரானதாம் சரண பங்கஜயோ திசஞ்சௌ. பாதுகாத்து பெருமாள் ரங்கநாதன் விருதை ஏழுறார். எவ்வளவு தூரம் ஏழுனாலும் கூட எம்பெருமான திருவடிக்கு திரு கூட கலப்பு ஏற்படாதபடி நீங்க பண்ற பெருமான் திருவடிகள் நீங்க இருந்துட்டு அஸ்ராந்த சஞ்சரணையோகோ நிஜசம்பிரயோகா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருவடியில் இருக்கிறதுனால எந்த விதமான கலைப்பும் சஞ்சார காலத்துல பெருமாளுக்கு ஏற்படுறதே இல்லை. அதனால அம்மளானதான் சரண பங்கஜயோ திசஞ்சௌ. எம்பெருமானுடைய திருவடிக்கு வாட்டமின்மையை நீங்க கொடுக்கிறீர்கள். எப்படி கேட்டால் திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா சரண பங்கஜயோஹோ தாமரைப்பூ போல அவ்வளவு மென்மையானது பெருமாளுடைய திருவடி. அப்படி மென்மையாக மெதுவாக இருக்க முடியாத திருவடிக்கு அதிகூட நடந்தா வாட்டம் ஏற்படும். அந்த வாட்டம் இல்லாமல் நீங்க பண்றீர்கள் அம்மளானதான் கூட வாட்டம் இல்லாமல் இருந்து நீங்கள் பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுவீர்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக ரகுபதோ ரகுபதேஹே மணிபாதரத்தேன் வித்யே பலாம் அதிபலாஞ்சிந்தயாமி. உங்களை பார்த்துட்டு எனக்கு பலாதிபலாக வந்த நினைவு தோறும் தெரிஞ்சுதான். விஸ்வாமத்தர் ராமனை அழைச்சனு போறேன் அப்படின்னார். விஸ்வாமி ஜாதி திசல் என்ன சொன்னார், ஊமனக்கு ஓடசவ ரிசுவமே ராமோராதி வரோசன. ராமனுக்கு 16 வயசு கூட ஆகலையே, அவனுக்கு ராஜ்யவளன்னா தூக்கமே வந்துருக்கேன். ராமோ ராஜீவ லோசனான், ராமனை மலர் போல ரெண்டு உடையவன் அர்த்தம், அந்த தன்மையும் உடையவன் அர்த்தம். என்ன தன்மை அப்படின்னு கேட்டா ராமனை போருக்கே சாயங்காலமானா வாரியம் குவிஞ்சிடும், அப்புறம் பொருள் விழிஞ்சா மறுபடியும் எரியும். ஆக அத்தனைக்கே தூக்கம் வந்துடும் என் குழந்தைக்கு அப்படி இருக்கிறான். அறக்கரையெல்லாம் ராத்திரிலாம் வந்து போரிடுவார்கள் கொம்பு பண்ணுவார்கள், அப்பொழுது இவனால இருந்து காப்பாற்ற முடியாது. அதனால 16 வயசு கூட இல்லாத இந்த குழந்தைய நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொன்னார். அப்படி சொன்ன குழந்தைய சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போன போதும் கொஞ்சம் சர்வீஸ் தாண்டி போன உடனே குழந்தைகளுக்கு முகத்துல வாட்டத்தை பார்த்தார். சரி நிறைய நாளுக்கும் கால் கால ரொம்ப தூரம் போகணுமே என்ன பண்ணும் பார்த்தார். உடனே அவன் உட்காந்து வீட்டு சந்தியாவை இது பண்ண சொல்லி இல்ல நதியில அவர்களுக்கு பலா அதிபலாக ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த ரெண்டு மரத்தையும் நீங்க பத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிடுவாங்களோ உங்களுக்கு எந்த விதமான கலப்பும் இருக்காது அப்படின்னு சாதிச்சார். மந்திரங்கிருஹானராமத்வம் பலாம் அதிபலாம் தசாம் நச்சரமோ நச்சரோ வாசே நந்தே ரூபே நருவத்யம். இந்த மந்திரம் இருக்கே பலாம் அதிபலாங்கிற மந்திரம், இந்த ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், நீங்க இதை எடுத்துலாம் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, உடம்புல கெட்ட விஷயங்கள் எதுவும் ஏற்படாது, அதனால வாட்டம் ஏற்படாது, அதனால இந்த மந்திரங்களை உபதேசம் பண்றேன்னு உபதேசம் பண்ணார். அதிலிருந்து ராவன் எவ்வளவு நடந்து போனாலும் கூட அவருக்கு எந்த விதமான வாட்டமும் ஏற்படல. அப்படியே ஏற்பட்ட பலா அதிபலா மாறி நீங்க இருக்கு, நீங்க பெருமாளுக்கு வாட்டம் இல்லாமல் எப்படி நீங்க பட்டுகிறீர்களோ அதே மாதிரி ராமனுக்கு வாட்டம் இல்லாமல் படித்து வராதி வராங்கிற மந்திரமானது. அதனால பெருமாளுக்கு எந்த விதமான சமமும் ஏற்படாமல் வாட்டமே இல்லாமல் இருக்க முடியாத சந்தோஷமா இருக்க முடியாத காரியத்தை நீங்க எப்படியானால் பலாதி வரா மந்திரம் பண்றதோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுகிறீர்கள். அதனால உங்களை பார்த்தாக்க பலாதி வரா மந்திரம் மாதிரி இருக்கு என்று சுவாமி ஜெயத்தியன் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். மோகாத் அவிஜிதவதாம் ஆத்மதத்தம் யாவத் பத்யாமி சம்பரிதவதாம் பாதுகே பாபலோக்யாம் நித்யம் பக்தே அனுகுணதயா நாசபாதம் பஜந்தியௌ நித்தே சாட்சாத் ஸ்வயமிகைவாம் ஞான கர்மாத்மிகேனஹாம். ஸ்லோகம் 777. அந்தரம் மோகாத் அவிஜிதவதாம் ஆத்மதத்துவம் யசாவத் பஜ்யாமி இச்சம் பஜிதவதாம் பாதுகே பாபலோக்யாம் நித்யம் பக்தே அனுகுணதயாம் நாசபாதம் பஜந்தியௌ நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமிகைவாம் ஞான கர்மாத்மிகேனஹாம். போன ஸ்லோகத்தில் விஸ்வாமித்திர தீர்த்தத்தில் ராமர் பலா அதிபலா இரண்டு இரண்டு மந்திரங்களை உபதேசம் பெற்று அதனால் சுகமாக சஞ்சாரத்துக்கு சோகமாக இருந்தது என்று பேசினார். இப்பொழுது கிருஷ்ணன் உபதேசித்த ராமனை சொன்ன உடனே கிருஷ்ணன் நினைவு வரவே கிருஷ்ணன் உபதேசித்த கீதையில கர்மயோகம் ஞான யோகம் கர்மநிஷ்டா ஞான நிஷ்டா என்று சொல்லக்கூடியதான அந்த இரண்டு வழிகளாக நீ இருக்கிறீர்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதை பார்ப்போம். அந்தர்மோகாத் அவிதவதாம் ஆத்மதத்துவம் ஆவது. நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க எது தத்துவம் நமக்கு தெரியாது. தத்துவம் எது தெரியாம பிரத்யேகமாக நமக்கு எது ஹிதமா இருக்கோ அந்த காரியத்தையே பண்ணோம். நம்ம காப்பாற்றிக்கிறோம். எப்படி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க நிறையா படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதனால நமக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி போட்டு ஒழுங்காக சாப்பிட்றோம், வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணிக்கிறோம், உடம்புக்கு வந்தால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், ரெண்டு மருந்து கொடுத்தா உடம்பு சரியாக போடுது. இப்படியாக நாம் நம்முடைய முயற்சியினால் காப்பாற்றிக்கிறோம். எதை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்ட்டா இந்த சரீரத்தை தான் நாம் காப்பாற்றிக்கிறோம். இப்போ எதை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றணும். ஆத்மாவை காப்பாற்றணும்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய நான் ஜாதியை போக்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்மாக்கள் கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்திருக்கும். அந்த ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாப மூட்டைகள் நிறைய இருக்கு. அவைகளெல்லாம் ஒழிச்சாதான் நம்ம தீவுகண்டத்துக்கு போக முடியும். அப்போ அதுக்கு வேண்டிய வழியை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக ஆத்மாவை காப்பாற்றணும்னு சொன்னாக்க ஆத்மாவை பிடிச்ச சனியங்களை பாபங்களெல்லாம் போக்கி அதுக்கப்புறம் நல்ல வழியில் ஈடுபடும்படியாக செய்து பக்தி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி உணவுகளில் ஈடுபடும்படியாக செய்து என்ன எம்பெருமானை அடையணும். ஆக அந்தர்மோகாது அவெல்லாம் எப்படி இருக்கோம், அந்தர்மோகாது நமக்கு உள்ள அஞ்ஞானம் அறியாமையாலும் நிறையா சூழ்ந்திருக்கு. அறியாமையாக இருள் உள்ளத்திலே சூழ்ந்திருக்கு. ஆகினால அவிதாம் ஆத்மதத்துவம் ஆவது. முதல்ல நாம் யாருமே தெரிஞ்சுக்கல. சரீராத்ம பிரமம், இந்த சரீர நான் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த உடம்பே நாம் நாம் நினைச்சுட்டு இருக்கோம் சார்வாக்கள் மாதிரி. அதாவது உடம்பைக்காட்டு தனியா இருக்க முடியாத ஆத்மா ஜீவாத்மா அதில் அந்தனியாமையா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பரமாத்மா எங்களை அறியாமல் திணறுகிறோம். அதாவது பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் கூட சரீரமே ஆத்மா என்கிற முறையில தான் நம்முடைய காரியங்களெல்லாம் நடந்துருக்கு தினந்தோறும். ஆகினால அழிதுவதாம் ஆத்மதத்துவம் ஆவது. ஆத்மதத்துவம்னாக்கே ஆத்மா ஆத்மனோக தத்துவம் ஆத்மதத்துவம் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா இவைகளை பற்றி உண்மைகள். ஜீவாத்மா எச்சகிறது, பரமாத்மா எச்சகிறது, அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய சுரூபம் என்ன என்பதெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். அறியாமையினால அந்தர்மோகாது அவிதுவதாம் ஆத்மதத்துவம் ஆவது. அவர்களை உள்ளபடி உள்ளபடி அறியணும் அப்படி அறியாமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினந்தோறும் அப்படின்னு கேட்டான். பாதிக்கே பாபலோக்யாம் பாபலோகத்துக்கு நரகத்தில் செல்லக்கூடியதான வழி இருக்கேன். அதுலதான் நமக்கு பரிச்சயம் ஜாஸ்தியா இருக்கு. ஆக என்னென்ன கெட்ட காரியங்களை பண்ணக்கூடாதோ அவர்களெல்லாம் பண்ணி பின்னாடி நரகத்தை அனுபவிக்கக்கூடியதான நிலையிலே நாம் இருக்கோம். அதனால பரிசுதவதாம் பாதுகே பாபலோக்யாம் ஆனா நம்முடைய பழக்கமே அப்படி பழகி போச்சு. தினந்தோறும் செய்யக்கூடிய காரியமே நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்களையே செய்யணுன்றே இல்லையே. அதுக்கு போகாம ஒரு ஸ்ரீவேண்டத்துக்கு போகக்கூடிய காரியத்தை நாம் செய்யல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ரீவேண்டத்துக்கு போகக்கூடிய வழியை தெரிஞ்சுட்டு போறோம்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், கீதையில கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்று மூன்று யோகத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க. வேதங்கள் என்ன பண்றது, பல இடங்கள் ஒரு சத்துகள் 32 இடத்துல எம்பெருமானத்துல பக்தி பண்ணா அவன் மோசத்தை அடையலாம், இந்த பாவங்களை எல்லாம் விட்டு தொலைச்சு மோசத்தை அடையலாம் என்று சொல்லுகிறது. அப்படி பட்டத்துக்கு பக்தி பண்ணனா அந்த பக்தி தான் உபாயம். அந்த உபாயத்தை பண்ணதுக்கு என்ன வழி அப்படின்னாக்க, அதை அடையிறதுக்கு ரெண்டு உபாயம் இருக்கு, கர்மயோகம் ஞான யோகம், இது ரெண்டையும் பண்ணணும். கர்மயோகம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நாம் செய்த பாவங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு அறியாமை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, இதையும் அறிவதற்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடியதான நம்முடைய கர்மாக்கள் இருக்கேன், அந்த கர்மாக்கள் எல்லாம் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணா அதெல்லாம் போயிட்டு, கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி ஆத்மாவானது பரிசுத்தமாக ஆச்சுனாக்க அதுக்கப்புறம் ஞான யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஞான யோகம் ஆத்மாவிற்கு ஞான கெட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி காம குரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற ஆத்மாவிற்கு ஞான கெட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி நம்முடைய ஜீவாத்மஸ்வரூபம் எத்தனையது, அது எப்படி இருக்குன்னு நாம் அறியணும். ஜீவாத்மஸ்வரூபத்தை நன்கு அறிந்த பிற்பாடு அதற்கு பிறகு அது அந்தரியான யாருக்கு முடியாமல் எம்பெருமானே அறியணும். அப்படி அறிஞ்ச பிற்பாடு பக்தி யோகத்தை செய்த எம்பெருமானத்திலே பக்தி பண்ணி மோட்சத்தை நல்வார்க்கத்தை தீவிரத்தை நாம் அடையலாம் அப்படிங்கிற முறை தெரிஞ்சுதான். அந்த முறையை நம்மால் பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கு இந்த பாதுகாதேவி நமக்கு பயன்படுகிறார். என்ன பண்றா பாதுகாதேவி யாரு அப்படின்னு கேட்டால், நித்தம் பக்தேகே அனுகுணதையா நாகபாதம் பஜந்தோ, பக்தேகே அனுகுணதையா அவர்களுடைய பக்தி இருக்கேன், அந்த பக்திக்கு ஏற்ப எம்பெருமான ஆசிரியத்து நமக்கு நல்லதை பண்றா பிராட்டி. நாகபாதம் பஜந்தோ, நாகபாதம்னா எம்பெருமானுடைய திருவடி, அவருடைய திருவடியை அடைஞ்சு நம்முடைய பக்திக்கு ஏற்ப நம்ம அனுகிரகிக்கிறார் அவர். அல்லது நாசபாதம்னா நாசம்னாக்க நாசனுடைய பாதம்னா நம்ம எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கக்கூடியது ஜீவன், ஜீவனையும் அடைஞ்சுன்னு அர்த்தம். ஆக பிராட்டியா கோவிலுக்கு போனா பாதிக்க நமக்கு தரையில சாதிக்கிறார் சரியா. அதனால அப்படி சர்வபத்தை சாதிக்கிறதுனால நம்ம அடைஞ்சு நம்முடைய சிரஸை அடைஞ்சு பதிலாதி என்ன பண்றது நமக்கு அனுகிரகிக்கிறது. என்ன அனுகிரகிக்கிறது, அந்த ஞானகம் அதுவே எப்படி இருக்கு அப்படிங்கிறோம்னா, கர்ம நிஷ்டா யோக நிஷ்டா ஏதாவது ஞான நிஷ்டா சொல்ல முடியாத கர்மயோகம் ஞான யோகம் சொல்லக்கூடியதானது அதான் நிஷ்டான்னு சொல்றோம். நிஷ்டைன்னா என்ன அப்படிங்கிறோம்னா, எது எந்த பௌரு புரியா பௌரு பலத்தை என்ன உறுதியாக நமக்கு அறிவிக்கக்கூடியதான உபாயம் எதுவோ அது நிஷ்டான்னு சொல்றோம். ஆக அந்த கர்மயோகம் ஞான யோகம் பண்ணித்தான் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் பகவானை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போகணும். அதனால இது நம்ம தரையில காட்டிய நாதபாதம் பஜந்தோ, எம்பெருமானுடைய அம்சமான ஜீவன் தரையில அந்த பாதுகாதேவி வந்தவுடனே என்ன ஆகுது நமக்கு, அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. உடனே அவர் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடியை எம்பெருமானை அடையலாம், எம்பெருமானை அடைஞ்சு நமக்கு எம்பெருமானத்துல புரசகாரம் பண்ணி நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கி பக்தியோகத்திற்கு முடியாக பண்ணுகிறார். நித்தியம் பக்தே அனுதயா நாதபாதம் பஜந்தோ நிட்டே சாட்சாத் பெருமிசெல்வான் ஞானகர்மா அத்மிகேனஹாம். பாதுகா தேவி என்னால் தனியாக என்ன அக்னிஹோத்ராதி கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அதனால என்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சுண்டு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தினால காமக்ரோபாதி கெட்ட குணங்கள் எல்லாம் மனசில் இருந்து அடக்கி அகற்றி அப்புறம் என்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுண்டு அப்புறம் எம்பெருமானாகிய எம்பெருமான அந்தரியாமியார் தெரிஞ்சுண்டு பக்தி பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், அது எனக்கு எழுதாடுனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீ தான் அனுகிரகிக்கணும், நீ எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்டோம்னாக்கிவான் ஞான கர்மா அத்மிகேனஹா. ஞான நிஷ்டா கர்ம நிஷ்டா ஞான யோகம் கர்மயோகம் என்று சொல்லக்கூடியதான இரண்டு நிஷ்டைகளாக தாங்க நீங்களே இருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு கர்மயோகமும் சித்தித்து ஞான யோகமும் சித்தித்து அதன் மூலமாக பக்தி யோகத்தை ஈடுபட்டு எம்பெருமானத்தில் பக்தி பண்ணி மோட்சத்தை அடையக்கூடியதாக பண்ணணும். அப்படி பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஞான யோகம் கர்மயோகமாக இருக்கிறதுனால நமக்கு முக்கியமான பிரதிபந்தங்கள்லாம் போக்கி எங்களை நல்ல வழியிலே நீ நடத்துகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்தில் கர்மயோக ஞான யோக ஸ்தானத்தில் இருந்து பாதிகா தேவியானவர் நம்மை அனுகிரகிக்கிறார் என்று பாதிகையினுடைய இரட்டைகளுக்கு ஞான கர்மா என்கிற இரட்டையை உவமையாக ஆக்கி அதை எடுத்து இந்த இடத்துல சுவாமி ஜெய்சன் அனுகிரகித்தபடி நஷ்டம் விஷ்ணு பதனிகமகது தேனபூம்னாவகந்தியோகோம் ஆம்னாயாக்கியாம் அவிகதயதிம் வர்த்தயந்தியோர்நிதாஜ்யாம் ஆசன்னானாம் பிரணயபதவீம் ஆத்மனா பூரயந்தியோகோம் துவைராஜ்யஸ்வீர்பவதி ஜகதாம் ஐக்கராஜ்யே பவத்யோகோ ஸ்லோகம் 778 நஷ்டம் விஷ்ணோ பதமிகமகது ஆமாயாச்சியோர்நிஜாஜ்யாசன்னூரயோராஜ்யஸ்தீதி ஜகதாம் ஐகராஜ்யே பவத்யோ நஷ்டம் விஷ்ணோ பதமிக மகது தேனபூம்னாவகந்தியோ பாதுகா தேவி, நீ ரங்கநாதனுடைய திருவிடிங்கு எழுந்திருந்து ரங்கநாதனையே முழுக்க தாங்கிறேன். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், மூன்று உலகங்களையும் தன் வயிற்றிலே அடைக்கிறவன். அப்பேற்ப ரங்கநாதனை நீ அவனுடைய திருவிடியை தாங்குகிறாய், அப்பேற்ப பெருமையுடையவளாக இருக்கிறேன். எப்படி தாங்குகிறாய் அப்படிங்கிற உனக்கு தேனபூம்னா அவகந்தியோகோ, உன்னுடைய மகாத்மியம், உன்னுடைய பெருமை இருக்க என்ன, உன்னுடைய பெரிய ஆற்றல், அதனால நீ என்ன பண்ற, உலகத்தெல்லாம் தாங்கும் ரங்கநாதனியே நீ தாங்குகின்றாய். அதே மாதிரி விஷ்ணோகோ பதம், விஷ்ணுனா ராமன், அவனுடைய பதம்னா ஸ்தானம். ஆக அயோத்தியா சாம்ராஜ்யம் ராமனுடையது. பரதன் எவ்வளவோ கொண்டு முயன்று பார்த்தாலும், எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் தான் வர முடியாது என்று சாதிப்பிட்டார். ஆனால் தனக்கு பிரதிநிதியாக பாதுகா தேவியை அறிவித்தார். பரதன் பாதுகா தேவியை அந்த ராமனுடைய ஸ்தானமாகிற அந்த ராஜ்யாதிபத்தியத்தை அந்த ராமனுடைய சிம்மாசனத்திலேயே பாதுகையை எழுந்துள்ள பண்ணி பாதுகையை ஆளும்படியாக பண்ணினான் பரதன். ஆனால் நீ என்ன பண்ற, பாதுகையா இருந்துகிட்டு சிம்மாசனத்தை அமர்ந்து லோகத்தையே நீ ஆளுகின்றாய். நஷ்டம் விஷ்ணோ பதனிகமகது தேனபூம்னாவகந்தியோகோ, இதுக்கு மின்மின் பழக்கம் இல்லாதவன் கூட நீ என்ன பண்ண, அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை 14 ஆண்டு காலம் மிக அழகாக நிர்வகித்தாய். அப்படி நிர்வகிக்கிற காலத்துல எப்படி நிர்வகித்தாய் நீ அப்படிங்கிட்டுவனா, ஆம்னா ஆயாச்சியாம் அவிகதகதின் பச்சையஞ்சி ஒருநிதாஜ்யாம் அரசு அப்படின்னு சொன்னாங்க. அரசுக்கு ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களுக்கு பிரஜைகள்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களுக்கு அவர்களுடைய தேவை, தனிப்பட்ட தேவைகள், கிராம தேவை, நகரத்துக்கு தேவையானவைகள் இவைகளெல்லாம் பண்ணி கொடுத்து அவர்கள் சேமமாக வாழும்படியாக பண்ணணும். சரிங்களா, இது அரசனுடைய பொறுப்பு. அவருடைய உத்தரவு எது அப்படின்னு கேட்டோம்னாக்கிருஷ்ணன் மமே வாஜ்யா என்று சொல்லி சுகிஸ்மிருதி எம்பெருமானுடைய உத்தரவுகள். ஆக வேதத்திரையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்ட அரசாங்கத்துக்கு வேண்டியதான என்னென்ன சட்டத்திட்டங்கள் உண்டோ அவைகளெல்லாம் நடத்தி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமை. பின்னர் அந்த அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு அவரவர்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை. இந்த ரெண்டையும் நீ பண்ணிட்டு இருக்க. அம்மா ஆயாச்சாம் அவிஹதகதிம், ஆம்னாயம் வேதம், வேதம் தான் சட்டம். தெரிஞ்சுன்னா அதுல சொல்லப்பட்டது தடையில்லாமல் அவிஹதகதிம் வர்த்தயந்தியோ நிஜ ஐஞ்ஞான் எம்பெருமானுடைய கட்டளையாகிற வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும் அப்படியே நீ நடத்தி வைக்கின்றாய். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உனக்கு இருந்திருக்கு. ராமன் ஆற்றில் இருக்கிற காலத்தில் 14 ஆண்டு அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காய். அதே மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய திருவடியங்கள் இருந்துட்டு நீ என்ன பண்ற அப்படிங்கிட்டவனா, யாராவது வந்து எம்பெருமான் ரங்கநாதனை சேவிக்கிறாரோ, உன்னிடத்தில் வந்து விழுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் கேட்டு நீ என்ன பண்ற, நாட்டில் சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக நடக்க முடியாத பண்ணி அவர்களுக்கு வேண்டிய ஆசையா விரும்பி கேட்பதை எல்லாம் நீ பண்ணி வைக்கிறாய். தெரிஞ்சா தேவர்களுக்கெல்லாம் மறுபடியும் இந்திர வட்டம் வாங்கணும், பிரம்ம வட்டம் வாங்கணும் அப்படின்னு கேட்டான்னா அந்தந்த ஸ்தானங்கள் எல்லாம் மறுபடியும் நீ கொடுக்குறாய். உச்சிதமான காலத்தில் மக்களுக்கெல்லாம் வரவர்கள் என்னென்ன வந்து உன்னை வேண்டியிருந்தார்களோ அதெல்லாம் நீ பண்ணி கொடுக்குறாய். ஆகையினால அம்மன ஆயாச்சாம் அமிர்தகதின் பச்சையோ நிஜாஜியாம் அரசனுடைய கட்டளை நிறைவேற்றுவது, அதன்படி நடக்கும் பிரஜைகளுக்கு நன்மைகளை செய்வது, இரண்டு காரியத்தையும் நீ செய்யறதுனால நீ சரியான பெரிய பேரரசி சம்ராஜ்யின்னு சொல்லலாம். ஒன்னு பெயர்பட்டவள் நீ அதன் பிரணயபதி ஆத்மனாபூரையோகோ உன் நாட்டுக்கு பட்டவர் மக்கள் அரார் வந்து சேவித்து என்னென்ன வேணும்னு கேட்கிறாரோ அவளுக்கெல்லாம் மொட்டாந்து ஐஸ்வரியத்தை கொடுக்குற வைராக்கியத்தோடு வந்து கேட்டாருன்னா அவளுக்கு பிரம்ம விதுவே ஸ்ரீவீண்டமே கிடைக்க முடியாது பண்றேன். கடைசி காலத்தில் ரங்கநாதன் மூலமாக அதே மாதிரி ஐதீக அவதாரத்தில் என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அதனால் ஆசந்தானாம் தன்னை சேர்ந்தவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் பிரணயபதிகளின் அவர்களை விரும்புகிற விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் ஆத்மனாபுரையும் ஜியோகோ நீரே பூர்த்தி பண்றான். ஆக சட்டத்திட்டங்களை ஒழுங்காக நடக்க முடியாத பாதுகாத்துக் கொள்கிறாள். அதே சமயத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்தும் மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நீ செய்து கொடுக்கின்றாய். அதனால் உயர்ந்த பேரரசி நீ வைராஜ்யஸ்ரீஹி பவதி ஜெகதாம் ஐக்கியராஜ்யே பவந்தியோ பவத்யோ. அப்போ நீ ஆடுற பாதுகாதேவி ஆடுறது லோகத்தில் என்ன சொல்றான் பாதுகாதேவி ராஜ்யத்தை சொல்றான். இந்த அயோத்தியா சாம்ராஜ்யமே பாதுகா சாம்ராஜ்யம் சொல்றான். ஆக பாதுகா சாம்ராஜ்யம் பாதுகையை உச்சிதான் நடத்தி ராணி அந்த பாதுகாதேவியாக ராணியாலே ஆளப்படுறது ராஜ்யம் என்று ஈரரசுபடாமல் ஓரரசாக இருக்கிறது என்று பேச்சு வழக்கிலே சொல்லுகிறோம். ஆனால் உன்னை வந்து சேவித்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டவனுக்கு இரண்டு உருவங்கள் இருக்கீங்க பாதுகா ரெண்டா இருக்கு. அப்போ ஓரரசு இல்லாமல் வைராக்கியம் அதாவது நாடு ஈரரசுபடக்கூடாது உலகத்தில் ஒரு நாட்டுக்கு இரண்டுமே அதிகாரம் பண்ணக்கூடிய அரசுகள் இருந்தாக்கே அந்த நாடு உருப்படாது. சரிங்களா இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவா நீ வச்சு ஆனா பார்த்தா ரெண்டு பேரா தெரியுற அதாவது நாடு ஈரரசுபடுறதோ ஈரரசுபட்டால் நாடு கெட்டுப்படுமே அப்படின்னு கேட்டா ஈரரசுபடவில்லை. நீயே ஈரரசாக இரண்டு பேராக காட்சியளித்தாலும் கூட ஓரரசாக பாதுகா சாம்ராஜ்யம் என்று ஒரே அரசாக நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அப்ப தேவைக்கு ரெண்டு பேரா இருக்கே அப்படின்னு கேட்டாக்கே பாதுகா தேவி யாரு ஆதிசேஷனுடைய அவதாரம் சரிங்களா ஆதிசேஷனுடைய மாற்று உருவம் தான் பாதுகா தேவி. அதனால பாதுகா தேவி என்பது உபரிச்சிதான் அவள் எம்பெருமானுக்கு நடக்கிற காலத்தில் ஒத்தாசை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கைங்கிட்ட பண்ணணும்னு வந்தது. வந்தபோது பாதுகை உருவத்தை எடுத்துட்டார். பெருமாளுக்கு திருவடி ரெண்டு இருக்கு அப்படின்னாலே ரெண்டு சரீரத்தை எடுத்துட்டார். ஆக பாதுகா தேவி என்ன பண்ணா ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பாதுகையாக ரெண்டு திருவடிகளை தாங்கி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க. ஆகினால அதே மாதிரி ராமனுக்கும் ரெண்டு சரீரத்தை எடுத்துட்டு ரெண்டு திருவடிகள் இருந்துட்டு நீ பாதுகாதியை உறுத்தியே நீ ராமனுக்கும் கைங்கரியம் பண்ணினாய். கடைசியில் உன்னையே தன்னுடைய ஸ்தானத்தில் அமர்த்தினான் ராமன். அப்பொழுது நாட்டை முழுக்கணும் முழுவாக ஆண்டு ஈரரசுபடாமல் நீ இருந்தாய். அதனால உண்மையில் பார்க்க போனால் ஓரரசு பாதுகாதேவியினுடைய அரசு தான். ஆனால் ஒரே பாதுகா தேவிக்கு இரண்டு உருவங்கள் இரண்டு திருமேனிகள் சேவிக்கிற காலத்தில் அதனால் ராஜ்யம் துவைராஜ்யம் ஈரரசுபடவில்லை ஓரரசுபட்டதாகவே அது சேவமாக நாடெல்லாம் இருக்கிறது. அதனால் நாட்டு மக்களுக்கு எல்லா யோகக்ஷேமங்களையும் செய்து நன்றாக ஆட்சி புரிந்திருக்கிறாய் நீ என்று ஈரரசுபடாமல் ஓரரசாக நீ காத்திருக்கிறாய் என்று உன்னுடைய சாமர்த்தியத்தை இத்தகையது என்று சொல்ல முடியாது என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தாகிறது. அப்ராப்தானாம் உபஜனேதா சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் சயமேபுணா பாலநாத்தம் யதேதே சட்டாத்ரங்கதிபதிபதம் பாதுகே சாதயந்தியோ யோகக்ஷேமோ சுஜிரிதவசாத் மூர்த்திமந்தோ யுவாம்னஹாம். ஸ்லோகம் 779. அப்ராப்தானாம் உபஜனேதாம் சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் ஸ்வயமிக புனஹ பாலனார்த்தம் யதேதே சாட்சாத்ஜனங்கதிபதி பதம் பாதுகே சாதயந்த்யௌ யோகக்ஷேமௌ சுசிரிதவசாது மூர்த்திமந்தௌ யுவாம்னஹ. போன ஸ்லோகத்தில் பாதுகா தேவி ஈரசுபடாமல் ஒரே அரசாக நாட்டை ஆண்டு எல்லோருக்கும் சேமத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று பேசினார். அந்த பலத்தை, அந்த பலம் இருவகையான பலம், அது ரெண்டையும் கொடுக்கிறது பாதுகா தேவி கொடுக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன பண்றார் அப்படிங்கிட்டவனாக்க, நீங்கள் எப்படி இருக்குகள்னாக்க யோகக்ஷேம ரூபமாக இருக்கிறீர்கள் அப்படின்னார். யோகான்னாக்க அலப்தசிய லாபா அல்லது அலப்தசிய பிராப்தி யோகான்னு சொல்வது. இதுவரையும் கிடைக்காத ஒன்றை நாம் பெற்றோமே அமில் அதுக்கு யோகம்னு பேரு. லப்தசிய பரிபாலனம் சேமம், அப்படி நம்ம கிடைச்ச சொத்துக்களை ஒழுங்காக காப்பாற்றுறது, அதை மேன்மேலும் வளர்க்கறது இருக்கேன், அதுக்கு சேமன்னு பேரு. அந்த யோகக்ஷேம ரூபமாக யோகக்ஷேமத்தை, யோகக்ஷேமத்தினால நமக்கு கடைசியில் மோட்ச பலம் கிடைக்கிறது. அந்த யோகக்ஷேமத்தையே உருவமாக, யோகக்ஷேம உருவமாகவே இருந்து எங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கிறார் என்று ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இங்க எப்படின்னா அப்ராப்தானாம் உபஜனேதான் சம்பதாம் பிராப்தியமேவன் அப்ராப்தானாம், இதுவரை நாங்கள் பெறப்படாத ஐஸ்வர்யம் இருக்கேன், அந்த ஐஸ்வர்யெல்லாம் அந்த சம்பத்தெல்லாம் நீ என்ன பண்ற எங்களுக்கு கொடுக்கறாய் தெரிஞ்சா, அதாவது அலப்தச லாபா கிடைக்காத ஐஸ்வர்யத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணுகிறாய். சம்பிராப்தானாம் சயமிக புனக பாலனார்த்தம் அப்படி எங்களுக்கு கிடைச்ச சொத்து சுதந்திரம் சௌரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ற அதை பாதுகாப்பதற்காக நீயே முயற்சிக்கிறாய் தெரிஞ்சா, எங்களுக்கு நல்ல வழியில் ஈடுபடுத்தி அந்த சொத்து ஐயாதபடி நாங்கள் வச்சுக்க முடியாத நீயே அனுகிரகம் பண்ணுறான். சாட்சாத்துரங்கதம் பாதுகே சாதயந்தோ நீ எப்பேற்பட்டவள் நீ அப்படிங்கட்டோம்னா, நேராக ரங்கட்சிதிபதி பதம் சாதயந்தியோ நீ பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவள் ரங்கட்சிதி பதம், ரங்கட்சிதிபதி பதம் ரங்கட்சிதி ரங்க ஸ்ரீரங்கம் அதனுடைய பதி எஜமானம், அவருடைய பதம் ஸ்தானம் தெரிஞ்சா, ஸ்தானம்னா ரங்கநாதனுடைய ஸ்தானம் இது ஸ்ரீ வைகுண்டம் தெரிஞ்சா, அந்த ஸ்ரீ வைகுண்டமே கிடைக்க முடியாத பண்ணுகிறேன், அது எப்படி கிடைக்கிறேன் நேராக கிடைக்க முடியாத பண்ணுகின்றாய், அதுக்கு மறுபடியும் ஒரு உபாயம் வேண்டதில்லை தெரிஞ்சா, நீ அனுப்பிச்சியானாக்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, அதனால சாட்சாத்தாக ரங்கசிதிபதியினுடைய ரங்கநாதனுடைய பதம் ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தில் பாதுகே சாதயந்தவு நீ கிடைக்க முடியாத பண்ணுகிறே பாதுகா தேவி, ஆக எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்க முடியாத கிடைக்கிறே அப்படின்னு. அதனால என்ன தெரிகிறதுங்க சார், யோகக்ஷேமௌ சுசரிதவசாது மூர்த்திமந்தௌ யுவாம்னஹம், ஆக புதிதா வஸ்து கிடைக்க முடியாத பண்ற, கிடைத்த வஸ்து நினைக்க முடியாத பண்ற, மோட்சத்துக்கு போனா வினை கொடுக்கிறோம் போக வட்டாரின்னு சொல்லுவான், அப்புறம் திரும்பி பூமிக்கே வரமாட்டாவா தெரிஞ்சா, எப்போதுமே நிச்சயர்கள் மாதிரி பிரம்மாண்டத்தை அறிவிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பான். அதனால யோகம் சேவம் ரெண்டையும் கொடுக்கின்ற நீ யோகக்ஷேம ரூபமாகவே இருக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தாய்த்தபடி. இதுக்கே இன்னொரு சோமார்த்தம் பண்ணலாம், என்ன பண்ற நீ என்ன பண்றது கேட்டா, ரங்கநாதனுக்கே யோகக்ஷேமத்தை நீ பண்ற அப்படின்னு சாய்க்கிறாருங்க. ரங்கநாதனுக்கு எப்படி யோகக்ஷேமத்தை பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, அப்ராப்தானாம் உபஜனேதா சம்பதாம் பிராப்திமேவன் ரங்கநாதன் இதுவரையும் எழுந்துள்ளாத இடத்துக்கெல்லாம் என்ன பண்ற ரங்கநாதனை எழுந்துள்ள பண்ணி விட்டு போறேன், இதுவரையும் எழுந்துள்ளாத வீதிகளுக்கு எழுந்துள்ளாத மண்டபங்களுக்கு புதுசா திருவண்ணியான இடத்துக்கெல்லாம் கூட ரங்கநாதனை அழைச்சிட்டு போறேன், அர்ஜுன மட்டும் என்ன பண்ற சம்பிராப்தானாம் சேமே பணம் பாலநாசம் எங்க அழைச்சிட்டு போறியோ அங்கே உன்னுடைய திருவடி அங்கே பதிஞ்சு இருக்கு, திருவடி பதிஞ்சா அந்த இடம் ரங்கநாதனுடைய ஸ்தானமாக ஆகுது, அது ரங்கநாதனுடைய மண்டபம், ரங்கநாதன் எப்போதும் விஷாவுடன் சொந்தமாக கொண்டாட முடியாத அது நீ ஸ்தானம் பண்ற இல்லையா. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் எங்கெங்க திருவடி எல்லாம் வச்சாரோ அங்கெல்லாம் பூமியானது தன்னுது என்பதை காட்டுவதற்காக கிருஷ்ணன் சீல் வச்சாரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அது போல ரங்கநாதனுடைய திருவழி, ரங்கநாட திருவிழி விழும்படியா ரங்கநாதனுடைய பாதுகை, அந்த பாதுகாத்தில் அங்கங்க விழுந்துடுறது. விழுந்த உடனே புதுசா போன இடமும் ரங்கநாதனுடையதாக ஆகுது. அந்த இடத்துலேயே பின்னாடி ஒருத்தர் அறால் கோவில கட்டுவா மறுபடியும். அதனால இப்படி ரங்கநாதனுக்கே நீ புதிதாக வந்து யோகக்ஷேமத்தை நீ பண்ணுகின்றாய். அதனால நீ சாட்சாது யோகக்ஷேம இதுவா இருக்காய், நீ இப்படி இருக்க யோகக்ஷேமமாக இருக்காய் என்று சாதித்தார் இந்த சுலோகத்துல. மேலும் யோகக்ஷேமன்னு சொன்னாக்க சில பேருக்கு எம்பெருமானத்துல துவேஷம் இருக்கும். ஆக துவேஷமற்றதுலேயே பெருமாளத்துல போகணும், அது இல்லாம துவேஷமே இருக்கும். உதாசீனமா பெருமாள் விஷயத்தில் இருந்தாலும் இருப்பா சில பேர். அதே சமயத்துல பெருமாள் அடையணும், அதனால பெருமாள் அடையணுங்கிற ஒரு முயற்சியோ ஒரு நோக்கோ அதுக்கு வேண்டி செய்யணுங்கிற எண்ணமோ இல்லாமல் இருப்பார். அதோடு கூட பெருமாள் அடையணும்னா கொஞ்சம் சத்துக்களுடைய சேர்த்து ஆச்சாரியோட சம்பந்தம் இதெல்லாம் வேணும், அதெல்லாம் இல்லாமல் இருப்பார். இதெல்லாம் இல்லாத வாழ்க்கெல்லாம் பாதுகாப்பு என்ன பண்ற அப்படின்னு கேட்ட போனாக்க பகவந்தத்துல பிரீதியை உண்டு பண்ற, எப்போதும் பெம்பெருமானத்தில் பக்தியோட பெம்பெருமான் அடைய முடியாத ஒரு எண்ணம் உண்டாக முடியாத அவனை பண்ற. அப்புறம் இந்த பிரீதியினால நல்லதெல்லாம் அடையணுங்கிறதுக்காக எம்பெருமான் விஷயத்திலேயே எப்போதும் நோக்கம் முயற்சி உடையவளாக நீ பண்ற. அதோடு கூட இதெல்லாம் ஸ்திரமா இருக்கிறதுக்காக சத்துக்களுடைய சேர்க்கையை உண்டு பண்ற. ஆக முன்னாடி ஒருவனுக்கு இல்லாமல் இருந்த என்ன எம்பெருமானத்தில் பிரீதி, எம்பெருமானே அடையணும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு முயற்சி, அப்புறம் இது நினைச்சிருக்க முடியாத பகவானுடைய சத்துக்களுடைய பாவதாருடைய சேர்க்கை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்பிராப்தமானது. அதெல்லாம் என்ன பண்ற, இப்ப நீ கிடைக்க முடியா பண்ற, அலத்திய லாபா இதுவரை கிடைக்காம இருந்தது கிடைக்க முடியாத நீ பண்ற, தெரிஞ்சா? அப்புறம் லப்தஸ்ய பரிபாலனம், அதுக்கப்புறம் அவன் இப்பொழுது எம்பெருமானத்தில் பக்தியோடையே இருந்து பெருமானுக்கு கைகளெல்லாம் பண்ணிட்டு இருந்து அடிக்கடி சேவிச்சு எம்பெருமானை பிரார்த்திச்சு கடைசியில் பிரபஞ்சி பண்ண முடியாத பண்ணி அவனுக்கு கிடைக்க மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்க முடியாத நீ பண்ணுகிறாய்.